ಕವಿತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಅದ್ಭುತ கர்த்தாக்கள் மூணு பேர் இருக்கார். ஒருத்தர் லௌகிக விஷயங்களாக இருக்கிற கர்த்தா, அவருக்கு தன்னுடைய போர்த்தத்துக்கு தெரிஞ்சாலே போரும். இரண்டாவது கர்த்தா சொர்க்காதிகளுக்கோசனம் யாகத்தான் விட்டு சொர்க்கத்தான் அனுபவிக்கிறவர். அப்ப அவருக்கு இந்த ஆத்மா நித்தியம்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்தை எடுத்துக்கணும். மூணாவது இந்த லோகத்தை விட்டுட்டு இன்னொரு சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை. அது கூட அவருடைய அதிகாரம் பிராமணன் சத்திரியன் அப்படி அப்படின்னு சொன்னேன். மூணாவது கருத்த மோட்சத்தை தோன்றும் உபாதனத்தை அனுப்பிக்கிறவர். அப்ப அவர் என்ன நினைக்கணும், தன்னுடைய பிராப்தி அவஸ்தா தான் முக்கிய செய்து தான் எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி அவர் சிந்தனை பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறது மூணாவது கருத்தா. இப்படி பண்றதுனால புனித வாழ்க்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை காட்டிலும் விலட்சணமான விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டது. அதனால இந்த அதிப்பிரசங்கமோ கேள்வியோ அல்லது இதோ வேண்டாமே போகணுமே அப்படின்னா வேண்டாம். இந்த அறியணும் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போன சோகத்தை அனுப்பிச்சுட்டு முடிச்சுட்டேன். அதன் பேர்ல அவன் ஒண்ணு கேட்கிறான் சிவபக்ஷி, அதற்கு சமாதானம் சொல்லப்படுற. நீ வந்து என்ன சொன்னோம், இப்போ சித்தாந்தத்தில் என்ன சொன்னோம், பிரஜாபதி வாக்கியத்தில் சொல்லப்பட்ட மோட்ச தசையில நமக்கு என்ன ரூபமோ அதை தான் சொன்னோம். யாரையும் சிந்தனமாக கூடாது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் போக்திருத்தம் அதனால் சிந்தனையே பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அத பூர்வபக்ஷி போகத்துக்கல. பூர்வபக்ஷி என்ன, அவன் அதான் இட்டு கேட்கிறான். இது பாருங்கள், நமக்கு வந்து மோஷம், அப்போ மோஷத்தை அனுபவிக்கணும்னாக்கா அதுக்கு வேண்டிய உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அதுல எப்படி உபாசன பிரம்மஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணணுமோ அதனால நம்ம சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணணும். ஆனா சித்தாந்தில ஒரு விஷயம் சொல்லிருக்கா, அதாவது சக்கரத நியாயம் என்ன அர்த்தம், எதை நாம உபாசிக்கணுமோ எதை உபாசிக்கணுமோ அதை எத்த உபாசிக்கிறோமோ அந்த குணம் அவசியம் கிடைக்கும். எந்த குணத்தை உபாசிக்கிறோமோ அந்த குணம் அவசியம் அனுபவிக்கும். ஆனால் எந்த குணத்தை நம்ம உபாசிக்கலையோ அது கிடைக்காதுன்னு கிடையாது, அது கிடைக்காதுன்னு கிடையாது. ஏன்னா பத்து குணத்தை நம்ம உபாசிக்கிறோம், அது போகணும் நீதி கல்யாண குணம்லாம் கிடைக்காதுன்னு அர்த்தம் தான். பாதூர் ரங்கராஜன் சுவாமி பண்ற அவர் சொல்லுவார், அவர் சுவாமி சொல்லுவார், வந்து ஆச்சாரமா இருக்கான் இன்னொருத்தன் அனாச்சாரமா இருக்கும், ரெண்டு பேரும் சிவனாதி பண்ணிட்டார். ஒருத்தர் ஆச்சாரமா இருக்க இன்னொருத்தர் அனாச்சாரமா இருக்க, ரெண்டு பேருமே சிவனாதிபதியே பண்ணிட்டா பரணியாச ஆச்சாரியா இருக்க. ஆனால் மோஷத்தை சேர்ந்து போன உடனே ஆச்சாரமா இருக்கிற வாழ்க்கை முதல் ரோலை உட்காந்து ஏற்பா, அனாச்சாரமா இருக்கிற வாழ்ல மூணாவது ரோ கடைசி ரோவாண்ணா, எல்லாருக்கும் ஒரே பணம் தானே அப்படின்னு பிரயாசம் பண்ணுவேன். அதனால என்னவோ ஆச்சாரம் படுத்துறாருன்னு சொல்லுவேன், அது போட்டோம். அந்த மாதிரி இப்போ ஒத்த தார வைத்திய அனுசந்தானம் பண்றான், அது எட்டு குணம் இருக்கு. சாமி வைத்திய அனுசந்தானம் பண்றான், அதுல பத்து குணம் தெரிஞ்சுக்கோங்க, இதுல சில பத்து குணம் அதுல எட்டு குணம் உபாசனம் பண்றது. ஆனால் மோஷத்துல போச்சு அந்த எட்டு குணம் தான் கிடைக்கும், மீதி குணம் தான் கிடைக்காது, அல்லது பத்து குணம் தான் கிடைக்கும், எட்டு குணம் கிடைக்காது. அந்த மாதிரி ஏதாவது சொல்ல போறியா? அந்த மாதிரி நீ ஏதாவது சொல்லுவியா? அது இல்லையே. சித்தாந்தத்தை என்ன சொல்லிருக்கோம்? சித்தாந்தத்துல நம்ம எந்த மாற்றம் உபாசிக்கிறோமோ அவசியம் அது கிடைச்சிடும், அது கிடைக்காம இருக்காது. மீதி குணம் கூட கிடைச்சிடும், எல்லா குணங்களும் அனுபவிக்கலாம். இதான் உங்க இது. நான் தற்கால நியாயத்துக்கு என்ன தேசியம் பேசிருக்கேன், உபாய விபாக அதிகாரமோ அல்ல அதிகாரம் எதுல ஞாபகம் பண்ணல. உபாசித்த குணாதேரியா பிராப்தாபி அபகிஷ்கிரியா சாதத்துவம் நிலைக்கிறாட்சியா நாகாராந்தர வர்த்தனம். நம்ம எந்த குணங்களை உபாசிக்கிறோமோ அந்த குணங்கள் அவசியம் கிடைக்கும். அது கிடைக்காதுன்னு இல்லை, அதனால அயோகத்தான். அதுக்கோசரம் இன்னொரு குணம் இல்ல, மீதி குணம் எல்லாம் இருக்கு, திருமாவளி எண்ணற்ற குணங்கள், அவைகள்லாம் கிடையாது அப்படின்னு கிடையாது. எல்லா குணங்களும் உண்டு. அதான் சொல்றோம், சர்வான் அனைத்து குணங்களையும் எல்லா குணங்களையும் நாம் அனுபவிப்போம். ஒரு குணம் ரெண்டு குணம் கிடையாது அப்படின்னு சொல்லியோ. அதனாலேயே தெரிஞ்சுப்போம், நம்ம எதை உபாசித்தாலும் அதுவும் கிடைக்கும், உபாசித்தாலும் கிடைக்கும். இப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் பக்திருத்தம் அத்திய உபாசித்தா உனக்கு என்ன கற்று ஏன்னா அதை கொஞ்சம் சுரூபம் அதுவும் கிடைச்சிடுறேன். அதை உபாசிக்காட்டாலும் சுத்த உபாசித்தா அது கிடைக்கும் நமக்கு. அப்படி இருக்கிறது இதை வந்து வேண்டான்னு சொல்லுவேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு இருக்கா, இது அத்தனையுமே நீராவி போட்டி. இந்த நீராவி போட்டி எல்லாமே நமக்கு உண்டு வழியும். லோகான் காமான் காமரோக்கியம் சஞ்சரன் அப்படின்றது. இப்போ மோஷம் போனவன் அங்கே திரும்பி வரானா, திரும்பி வந்து இங்க தான் இருந்த இடத்துல பாக்குறானா. முன்னாடி கர்ம விஷயமா இருந்தான், கர்ம விஷயமா இருக்கிறது அவ்வளோ அழகாம். அதே ஒரு வீடு, அதே கிணறு, அதே தோட்டம், அதே மனுஷா. அப்ப பாக்குற ஒருத்தர் நிற்றார், ஒருத்தர் விரோதி, ஒருத்தர் உதாசீனர், அப்படின்னு தான். இப்ப என்னாச்சு, என்ன நீரா போச்சு, ஏன்னா இதுவும் அதே அனுபவம் பண்ணாமே. அதனால உனக்கு என்ன விரோதம், இதுவும் உண்டு அதுவும் உண்டு. அதனால என்ன நம்ம வந்து பிராப்தம்னா என்ன அர்த்தம், உடைய கூட்டியும் நம்ம பார்த்து முக்கியம், உடையகூடி முக்கிய கூட்டி எல்லாமே நமக்கு பார்த்தேன் நானே. அந்த மீனா கூதுலதான் இதுவும் இருக்கு, ஜீவனுடைய எல்லாமே இருக்கு, அதுக்கு ஒரு சுரூபம் இருக்கு. அது மாதிரி இந்த கத்திரத்துவம் போட்டு இருக்கு, அதுவும் இருக்கு. அதனால அவைகள் இருக்குமே, அது என்ன என்ன விரோதம் பற்றி உங்களுக்கு அதை பற்றி நிஷேதம் பண்ணலாம். ஏன்னாக்கா சத்தித்திய பயிரத்திய சொன்னாமாரி அந்தந்த விஷயம் சொல்லப்பட்ட கல்யாண குணம் குணத்தினால் நம்ம உபாதிக்கிறோம். அதுல பிரம்மத்துக்கு இடையான கலைகள்லாம் அதை பண்றோம். உடனே அதிலேயே அகம் பிரம்மாஸ்மி, அகம் மனநபுவம், அகம் சூரியஸ்த, அகம் அகம்னு பண்றோம். அது என்ன அர்த்தம், அகம் அப்படின்னாக்கா நான் எந்திரமானுக்கு தெரியும், நான் என்னை எந்திரமான சரீரமாக உடையவன் அப்படின்னு உபாரணம் பண்றேன். அதுவும் இருக்கு. அதனால பிரம்மன்றது அனைத்தையும் பிராப்தியமாக உடையது. அப்போ சர்வனும் பிராப்தியம் அப்படின்னு பத்தஸ்வரூபம் கூட பிராப்தியம் தானே. பிரம்மா எல்லாமே தானே பிரமாளிக்கிறது, எல்லாமே பிரமாளிக்க சரீரம் செய்யணும். அப்ப பத்தன் கூட பிராப்தியம் தான். பத்தம் கூட பிராப்தமா இருக்கா? ஜீவன் ஜீவனிடத்துல பத்மா வந்துருங்க, பத்தன் முக்தன் நித்தியன் அப்படின்னு மூணு விதமா. அதனால பிரம்ம விஜயமாக பத்மரூபம் இந்த கர்த்தத்வம் போக்தத்வம் சரீரம் சித்தம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி எப்படி சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்ல முடியும். அவைகளும் சொன்னீங்கன்னு தானே படிப்பது தானே இருக்கு. எல்லாம் எந்திரமானது சேர்க்கிறார்கள், அனைத்துமே எந்திரமானது சேர்க்கிறார்கள். அனைத்தும் அப்படின்ற பத்தனும் அடங்குறான், முக்தனும் அடங்குறான், நித்தியனும் அடங்குறான். ஆனால் எல்லாமே இருக்கு, இங்க எல்லாமே இருக்குங்களால எல்லாமே என்ன இது இல்லைன்னு சொல்லுங்க. அதனால இந்த இடத்துல நீ வந்து கர்த்தத்துவம் கிடையாது போஷத்துவம் கிடையாது சொல்லலாம். ஏன்னா கர்த்தத்துவம் போஷத்துவம்லாம் நீடாவது போது வந்தார்கள். இன்னொன்னு பெருமாள் அடையணும்னா இன்னொருத்தம் சர்வ விசித்தனாக அடையணும், எல்லாத்தோட சேர்ந்திருக்கக்கூடிய எந்திரமானே பிராப்தியம், எல்லாத்தோட சேர்ந்திருக்கிற எந்திரமானே பிராப்தியம் அப்படின்னு அர்த்தமாச்சு. அது இல்லையா சொல்லலாம், அது முக்கியம் தானே. அதனால அதுல பத்தனும் அடங்கிடலாம். பத்தனுடைய கர்த்தத்துவம் போக்திருத்தம் சரீர சித்தத்துவம் எல்லாம் அந்த அதான் அவன் அடையட்டுமே. அது இல்லையான்னு சொல்லவே முடியாது அப்படின்ட்டு பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபம் வருது. அதுக்கு மட்டும் சொல்றேன் வந்து நீ சொல்ல ஒரு விதம் சரி, எல்லாமே சேர்ந்திருக்கிறது தான் பிரம்மம், உபாசியனும் அப்படித்தான். ஆனால் அது எப்படி பார்க்கணும் தெரியுமா? எது ஹேயம், எது ஹேயம், எது ஹேயம் இல்லை ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் ஆனந்தா தெரியணும் அசோக தெரியணும் எல்லாம் எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்கிறோம். கலவும் கற்று மர திருவிழா கூட தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கணும் வாங்குது எல்லாத்தையும் நம்ம தெரியணும் அப்படின்னு சொல்றான். ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுனால திருடுதனம் தெரிஞ்சுட்டு திருடுதான் நியாயமா போட்டி நிச்சயம் போட்டி என்னதான் வாஸ்தவம். ஆனால் இந்த லீலாவை பூஜைன்றது யாருக்கு? கர்ம சம்பந்த ரகிதனுக்கு தான் லீலாவை பூஜை. கர்ம சம்பந்தத்தோட கூடினவனுக்கு லீலாவை பூஜை கிடையாது. ஒரு குழந்தவனே குழந்த எதையோ பண்ணிட்டு அங்க போறது இந்த போறது பண்றது. நான் கேட்கிறேன் என் பொண்ணுட்ட கேட்கிறேன் சும்மா இல்ல சீரியஸாதான் காரியம் பண்ணிருக்கான். அவன் விளையாட விளையாடுறான், விளையாடுறது பந்த வச்சு விளையாடுவோம். என்ன பண்றா சீரியஸா ஏதோ காரியம் பண்ணிருக்கான். நமக்கு வேணாது விளையாட்டா தெரியறது, அவனுக்கு விளையாட்டா தெரியல. அவன் சீரியஸா காரியம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நாம எல்லாம் இங்க அல்லாடி இருக்கோம். நீ கத்தாலே இருந்து காரவத்துறைக்கு சுகாதாரம் நூறாவது, எங்களுக்காரா எங்க உறவுக்காரா நூறாவது, அவர் பணத்துக்கு நல்லா இருந்துச்சு. அது அவர் வந்து பெருமைப்படுத்த அது வந்து அஞ்சஞ்சு காலத்துல பார்த்துட்டு ஆறாம் உதயம் பார்த்தாரோட ரகுசாமி தெரியும், உதயம் பார்த்தாரோட சம்பத்தெல்லாம் இருக்கா அவரோட ஆறாயிரம் கோடி வாங்கிட்டான். ஆறாம் பிரமாசத்தை வச்சுட்டு அங்க போயிட்டேன். அங்க போயிட்டு கார் அங்க பெருமளுக்கு போயிட்டு அங்க ஏதோ இதெல்லாம் அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் புண்ணியம் பண்ண புண்ணியம் பண்ண எல்லாம் எல்லாம் முடிஞ்சு அந்த பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு வரைச்சோ ஒன்று. அப்புறம் 3 மணிக்கு பானம் பண்ணேன், 4 மணிக்கு ரோபானம் பண்ணேன், பயத்தை செய்துட்டு இருக்கேன். இது அத்தனை எனக்கு என்ன எல்லாம் காரியங்கள் தான். அது எல்லாருக்கும் அப்படிதான் மிக்கவே கர்த்தாவில் இருந்து நம்ம அக்ஷோகம் அங்கலாய்க்கிறோம். நாமும் இன்னைக்கு இருந்தேன், இன்னும் தூங்கல, இன்னும் உட்கார்ல, இவ்வளவு காரியம் வந்துட்டு. ஆனால் அவ பார்க்க முடியாதுமே வச்சேன். அவனுக்கு என்ன தோன்றது? விளையாடுறது விளையாடுறது தான் அவனுக்கு தோன்றது. இது அத்தனை அவனுக்கு பெருசே எல்லாம் எந்த வாங்கிச்சு. எப்படி நான் ஒரு குழந்தை சீரியஸா காரியம் பண்றேன், அவனை பார்த்துட்டு குழந்தை விளையாடுன்னு சொல்றோம். அந்த மாதிரி எந்த அவனுக்கு நான் பண்றதுன்னா விளையாட்டு தான். நாம கர்ம வசதியாலா போயிடுவே, கர்ம வசதியாலா போயிடுவே. நமக்கு எல்லாமே எப்படி தோன்றது? பெரிய அனாயாசமான காரியம். ஆனா பகு ஆயாசத்தோட பண்றோம், கஷ்டப்பட்டு பண்றோம். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு காரியமும் கஷ்டப்பட்டு பண்றோம். நேற்று தெரியாது கஷ்டப்பட்டு கோபத்திலேயோ கண்டிலேயோ உண்டாக்கா அப்படி பண்ணி எதோ பண்ணிக்கலாம். இது நேற்று தெரியாது அனாயாசமா நீச்சல் அடிக்கிறவனுக்கு அவனுக்கு வேடிக்கை ஆகும் பண்றது. எல்லாமே அப்படித்தான். ஒரு காலத்துல நான் சொல்ல சொல்ற கிடையாது. அப்ப சொல்லத்த என்ன பார்த்து பெரிய தம்பிதான் எவ்வளவு பெரிய தம்பினாலும் தெரியாது. என்ன அதிகம் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு? நான் 4 பாரு நான் அதிகம் எனக்கும் தெரியாதுதான். ஆனா அப்ப ஏதோ சொன்னோம், இப்ப கொஞ்சம் நல்லாவே சொல்லுவோம் அப்படின்னு பேர் வாங்க. அவ்வளவுதான். அதனால என்ன அர்த்தம்? லீலாவை பூர்த்தின்னு யாருக்கு? யாரு கர்மவசியால் இல்லையோ அவளுக்கு லீலாவுக்கு. கர்மவசியால் இருக்கிறவாளுக்கு அது லீலாவுக்கு இல்லை. அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். கர்மா பேர் அறிந்தவர்களை மூத்தவள் மனிதன் என்று அப்படின்ட்டு நீ மூச்சுற மாதிரி மூச்சுக்கிறது மாதிரி மக்கள் அவ்வளவு எல்லாரும் இருக்கான். அதனால இந்த கர்மான்றதை நம்ம படுத்தி எடுக்கணும். நமக்கு லீலாவுக்கு இல்லை. எல்லா சம்பந்தமும் போய் யாவானவன் முற்றிலே அடைஞ்சானோ அவனுக்கு தான் நீரா இருந்தது. நமக்கெல்லாம் நீரா இருந்தது இல்லை. அதனால கர்த்தத்துவம் போய்ட்டுனா நமக்கு நீராவது இல்லையே. நாம் எப்படி அதை சிந்திக்க முடியும்? உடனே ஒன்று சொல்றோம், இந்த பிரபஞ்ச அத்தனையும் எந்திரமானுக்கு சேஷமா இருக்கு. பிரபஞ்ச அத்தனையும் எந்திரமானுக்கு சேஷமா இருக்கு. அதை சொல்றோம். அப்படி எதிரமான இல்லையாது நமக்கு இல்லையே உபயோகநாதனம் பெருமாள் அப்படின்னு சொல்றோம். அது நமக்கு உண்டு, இது கிடையாது. ஆனால் இந்த கர்த்தத்துவம் தோற்றத்துக்கு சொல்லக்கூடாது. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? சொல்லிட்டு போனா என்ன சொல்லி போச்சு? அதுவும் பெருமாள் ஜீவன் பரவத்திரம் அந்த சொன்னமை பெருமாளுக்கு இதுவாக இருக்கு. பெருமாளுடைய யோஜனை ஒன்று தானே அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்ற. அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா நாம இருக்குமே எப்படியோ தப்பு பண்றோம். நமக்கு வேண்டியது என்ன? சுத்தமா அங்க போய் பேரணும். சுத்தமான இருப்பு தான் நமக்கு முக்கியம். எது சுத்தமான இருப்பு? நம்முடைய இந்த கர்ம சம்பந்தம் எல்லாம் போய் தேக சம்பந்தம் போய் இந்த கர்த்த போச்செல்லாம் போய் ஆகிர்போத சுரூபம் வேணும். முத்த சுரூபம் அது எது அப்படின்னு ஏ ஆத்மா அவரது ஆத்மா விரோதம் செய்தோம். இதுதான் பிரஜாபதி வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில பிரஜாபதி விரோதம் நடக்கு. அப்ப சொல்லிச்சு ஏ ஆத்மா அவரது ஆத்மா விரோதம் சொல்லி இதை அனுசந்தானம் பண்ணணும். ஜீவனானவன் மோட்சத்தை அடைஞ்சவனாக்கா அவனுக்கு இந்த 8 குணங்கள் தேவை அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றது. அதுதான் எத்தனை முக்கியம். அதுதான் முக்கியம். அத்தான் அனுமானம் பண்ணணும். அதுதான் சுத்த சுரூபம். அந்த சுத்த சுரூபத்தை இந்த மாதிரி கர்மாசிரமான இந்த சுரூபத்தை கூடாது. இது அனுசந்தேகம் நமக்கு இல்லை. நமக்கு அனுசந்தேகம் இது அப்படின்னா இதுதான் சுத்தஸ்வரூபம் தான். இதுதான் பிரஜாபதி வாக்கியத்துல சொல்லப்பட்டது. என்ன அகம் அகம் சொல்றோம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னாக்க அகம்னு என்ன இருக்கும், சுத்த ஆத்மஸ்வரூபம் தான். இந்த நீதமான குழந்தை கிடையாது. ஏன்னா அந்த வாக்கியங்கள பொறுத்து அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதம்பத்திய அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னது அஸ்மா சரீரா இந்த அஸ்மா அப்படின்னு சொல்லும். இந்த ரொம்ப அர்த்தம் சொல்லுச்சு என்ன சொல்லிருக்கா, உணவு பாட்டியார் சொல்லச்ச இந்த ஹேயமான சரீரத்தை விடு அதுலேருந்து விடுபட்டு அதுலேருந்து கிளம்பின்னு கேட்டு சரீரத்தை கருத்துக்கிட்ட அஞ்சாவது அத்தியாயத்துக்கு கர்ம சன்னியாசம் நோக்கு கற்றுக்கு அவங்க கிரகம் இருக்க உன்னுடைய குணங்கள் தான் நாம பிராரத்த கர்மான வந்து நிறைய இருக்கு. அதனடியாக மூணு குணங்கள் நம்மளை கொடுத்தாரு. அந்த மூணு குணங்களாக உடம்பு வந்திருக்கு. சில உடம்புக்கு சாத்திர குணம், சில உடம்புக்கு சாதிக குணம், சில உடம்புக்கு சமூக குணம். சில பேர் தான் ஊரக சொல்லுவா அந்த ஊர்ல இருக்குவா அப்படி கட்டுவா இந்த குணம் கிடையாது. எல்லா ஊர்லயும் நல்லவான இருக்கா, எல்லா ஊர்லயும் கெட்டவான இருக்கா. அவன் பிராரத்தம் பாவம், அவன் பிராரத்தமானது இந்த மாதிரி பேச வைக்கிறது நோக்கி போக்கிறது. அவன் எதுவும் பண்ணல, ஆத்மஸ்வரூபத்தில் அவர்கள்லாம் கிடையாது. அதனால அகம் கர்த்தா அகம் பௌத்தா அந்த சிந்தனையை ஒப்புடுங்கிற பிரமாள் பிரமாள் சொல்ற நான் கர்த்தா நான் போக்தா சிந்தனை ஒப்புடு, நீ கர்த்தா வெள்ளம் நீ போக்தா வெள்ளம் அப்படி ஏன் சிந்தனை பண்ண அந்த சிந்தனையை உனக்கு வேண்டாம் அப்படின்னு பிரமாணத்துல இருக்க வீட்டையில அப்படின்னு ஆம்பிரமாசன் சொன்ன சுத்த ஆத்மஸ்வரூபத்தான் எம்பிரமானுக்கு சரீரமாக நடக்கவனை சரீரியாக அப்படி அனுசந்தானம் பண்ணணும். அப்படி சொல்லச்ச இந்த இது எப்படி வந்துடுது, வரவே வராது. ஆனா நீ சொன்ன பிரகாரம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி நீச்சமான ரூபம் இந்த கர்மா வச்சுங்க இது நம்மளே பாருங்க. சாதாரண மனுஷா நான் என்னென்ன பண்ண முடியுமா, அவனுக்கு வேலை கட்டி கொடுத்தேன், உனக்கு சாதம் கேட்டேன், அவன் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் பண்ணிருக்கேன், நான் நான் நான். ஆனால் நல்ல சுத்தா பார்க்க என்ன பண்ணுவா, ஞானம் திறவா நான் என்ன சுவாமி பண்ணேன் திறவாய் பண்ணிட்டு பண்ணிக்கிறாரு எனக்கு வந்து அவளுக்கு பாத்தியம் அவளுக்கு அடுத்தது நான் ஒன்றும் பண்ணல. அதான் நம்ம லோகத்தை பேசிட்டு இருக்கோம். நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு சொன்னாக்க அந்த அகமையை நம்ம அழைச்சிடும். தர்மக்ஷரத்துக்கே தராது, யாருமே சொல்லக்கூடாது நான் இத்த பண்ண அத்த பண்ண சொல்லவே கூடாது. நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ணல. ஏதையும் எடுத்து சொல்லிட்டு எக்கா எக்கியாவது லாப பூஜாவது விமுக வைஷ்ணவ அமைஷ்ணவேதனே அப்படின்றோம். ஜாதி லாபம் பூஜை இதெல்லாம் வேண்டாமா, அவைஷ்ணம் இருக்காளே அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேனா, திரும்பி கூட பார்க்க மாட்டேனா, இதெல்லாம் தேவையே இல்லை. நேற்று சில இடத்துல சொல்ற தன்னை பத்தி கொண்டாடிக்கிற நித்யோதம் பத்தி வெங்கடேஸ்வர கௌரவம் அப்படின்னு நான் வித்யா சாகரம் என்ன அர்த்தம், தன்னை பத்தி சொல்லிக்கிறதுன்றது ஆச்சாரியாக சொல்லிக்கிறது சாத்திக அகங்காரம் சாட்சிக்கு அகங்காரம். நம்ம எங்களுடைய ஆச்சாரியர்கள் எவ்வளவு சொந்தவர்கள் அவ குறித்து ஞானம் எனக்கு அதை வச்சு நான் சுத்திக்கிறதே கொடுத்து தன்னை பத்தி ஆகும் சொல்லிக்கிற எட்டு தேசத்தில் கிடையாது. இதுதான் ஒருத்தருடைய சுரூபம். நாம் கணக்க நான் பண்ணேன் நீ பண்ணேன்னு சொன்னோம்னாக்க அந்த புண்ணெல்லாம் அழிஞ்சிடும். கர்த்தரை தேசிக்க கூடாது. தற்பரனை பேசிக்கவே கூடாது. அது ரொம்ப தவறு. தற்பரனை பேசிக்காம நாம இருக்கணும். இதான் நம்ம சுரூபம். நம்ம சுரூபத்துக்கு அழகு அதுதான். இது அசுத்தமான கர்த்தம் போத்திருக்கலாம் நடத்தணும்னு சொல்லுவோம். இந்த சிந்தனை எல்லாம் வரும், இந்த சிந்தனை எல்லாம் வந்து வரும். ஆனால் சுத்தமான குணத்தை நம்ம உபாசிச்சோம்னாக்க இந்த குணங்களே வராது, இந்த குணங்களே வராது. எதுவுமே நம்ம லோகத்தை அனுபவிக்கிறோம். நாலு பேருக்கு அடையாளையும் சொல்லி பார்க்கிறோம், அதனுடைய ஏற்றம் பாருங்க. மனப்பூர்வமா நினைக்கிறேன், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம். ஒரு 20-25 வருஷம் முன்னாடி அவ என்ன வாடா படம் பேசியிருக்கேன், அவ என்ன பேசிருக்கா. ஆனா என்னவோ தோணிச்சு, எல்லாரையும் பார்த்து வாழும் போறோம் அது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சேன். அப்ப என்ன பெரியா பண்ணான், அவளுக்கு நல்லவனா வாங்கியே கெட்டவனா வாங்கியே அப்படின்னு பரிகாரம் பண்ணான். இன்னைக்கு அவா இல்லாமே இதான் நம்ம சுரூபம்னு அவனு பேச ஆரம்பிச்சுட்டா. அது நல்லது, நல்ல வழக்கம். யாரையுமே அவன் சொன்ன வேண்டாமே, அவன் வயசா இருந்தா உண்டு அவன் சொல்லாமட்டா. எல்லாரும் சேவிஷம் இல்லையா, சேவிஷம் இல்ல எது நெருப்பு சின்ன நெருப்புனே தெரிஞ்சு வச்சுங்க. எல்லாம் தான் நாமோ அவன் பேரை வாணும் எழுந்துடணும் அடியன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. 10 பேர் நம்மளை கூப்பிடுவோம், இதுதான் நம்ம கௌரவம். அவ கூப்பிடணும் நம்ம கூப்பிட வேண்டாம். நம்ம சுரூபத்தை அவன் காமிச்சுக்கலாமே, நம்ம சுரூபத்தை நாம அவனை காமிச்சுக்கணும். நம்ம சுரூபம் இது எது, நம்ம சுரூபம் அந்த அடைஞ்சு போறது அறியன்னு சொல்றது, கை கொடுக்கறது, சேவிக்கிறது, எத்தனை வார்த்தைகள் நல்ல அனுகிரகம். சிறார் கேட்கிறாரு, சிறார் கேட்டுச்சு என்ன பண்ணுவோம், தர்மம் அனுகிரகம் ராமானுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் நம்ம சுரூபம். அது எல்லாருக்கும் சுரூபம். இதான் அது ஸ்திரீகளோ பொருளாளோ நிறையவாட்டி பார்த்துருப்போம். இதை இது எப்போ வரும், இந்த மாதிரி இந்த சுத்த ஆத்ம குணங்களை முக்கிய திசையில் இருக்கிற குணங்களை நினைச்சிருந்து நம்ம உபாசிச்சோம்னாக்க அது சரியா இருக்கும். அதனால பிரம்மத்தைக்கு சேஷமாக பிரியாமணி வாக்கியத்துல ஏன் பயர வித்திய பிரம்ம வித்திய அதுக்கு வேதமாக பிரச்சயாத்மத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏ ஆத்மா பிரமாத்மா இதுமூர்த்தி சொல்லப்படும். அத பிரம்மத்திற்கு வேதமாக அனுசந்தானம் பண்ணுகின்ற அப்படி அனுசந்தானம் பண்ணினவன் இருக்கிறார். அப்போ ஜீவாத்ம சுரூபம் என்னன்னு தெரியும், சுத்தமான சுரூபம், நிறைய ஆனந்த சுரூபம், எந்தமானுக்கு உடைய சுரூபம். அந்த சுரூபத்திலேயே வைக்கணும். அதுதான் சுத்தமான 8 குணங்கள். அவரது பாத்திரங்கள் 8 குணங்கள் அவரோடு சேர்ந்த சுரூபம். அது அனுசந்தானம் பண்றதுதான் ஜீவனுக்கு சரி. அதுதான் வேதாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தமான ரூபத்தில் தான் இல்லை. அதனாலதான் பராசர விஷ்ணுபுராணத்தில் சொல்லிச்ச கிரண்ய ஜம்போ பகவான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அசுத்தாஸ்து சமஸ்தாஸ்து தேவாத்யா கர்மயோகம் அப்படிங்கிற அவன் பார்த்தீங்கன்னாக்க சொல்ற அசுத்தாஸ்து சமஸ்தாஸ்து சமஸ்தாக தேவாதியோனிகள் தேவா தேவதெய்வங்களாம். தேவதெய்வங்களா யாரு, வசுந்தரா ஆனந்தமே அது வளர்த்தியா போறது. முதல்ல மனுஷியால் மனுஷனும் தருவாள், தேவதும் தருவாள், புத்திர தேவதைகள், ஆதான ஆதான தேவதைகள், கர்ம தேவதைகள், தேவதைகள், பிரகஸ்பதி, இந்திரன், பிரகஸ்பதி, பிரஜாபதி, அப்புறம் அதனால இந்த ஆனந்த நிலவரத்தில வரிசையாக இருந்து എവിടെ മുതലും മനുഷ്യായി, അതിനപ്പുറം മനുഷ്യ ഗന്ധർവായി, ദേവഗന്ധർവായി, അപ്പുറം പിതൃദേവതകൾ, നമുക്ക് ആചാരദേവതകൾ, കർമ്മദേവതകൾ, ദേവതകൾ, നമ്മുടെ ഏഴാവിധത്തിലെ വായിക്കാർ, അപ്പടിപ്പെട്ട അവാർഡ് ഉടമ്പൻ അന്ന് ദേവതകൾക്ക് തലവൻ ഇന്ദ്രൻ, അവൻ എട്ടാവത്ത്, അപ്പുറം ബൃഹസ്പതി ദേവഗുരു, അപ്പുറം പ്രജാപതി, പത്ത് പേരിനെ എല്ലാമേ അശുദ്ധ അശുദ്ധ അശുദ്ധമാണ് ബാബ, അശുദ്ധാവസ്ഥ സമസ്താവസ്ഥ ദേവാദ്യ കർമ്മയോണയ എല്ലാം പ്രജാപതിയിൽ നിന്ന് ആരംഭിച്ച് തോന്നുന്നോ മനുഷ്യാൽ മൃഗങ്ങൾ എല്ലാമേ കർമ്മയോണികൾ, കർമ്മവിശ്യാദി കർമ്മവിശ്യാളാപ്പേടിനെ അവ കർമ്മക്കാർ അഭ്യസിച്ച് അന്ന സ്വരൂപത്തെ എടുത്ത് നടക്കണോ. ആനാൽ ഇന്ന് ഉറമ്പുറക്കൂടിയ കർത്തൃത്വം ഭോക്തൃത്വം ഗുണം വേണ്ടാം, ലീലാവൂതി കിടയാതെ നമുക്കില്ല, ഭഗവാനുക്ക് ലീലാവൂതി, നിത്യഭൂരിക്ക് ലീലാവൂതി, അതുമാതിരി വിമാനത്തിന് ലീലാവൂതി ഇക്കാലത്ത് നമ്മുടെ സിദ്ധാന്തത്തിലെ ആൾവാരുടെ സ്വാമി ദേവീകരണത്തിലുള്ള പ്രകാരം ആൾവാളുകളെല്ലാം നിത്യസ്വരികൾ വന്നു അതിന് നമ്മളെല്ലാം അറിയുകയാ അവർ സംസാരമൊന്നും കിടയാ അവരെ സന്തോഷമാക്കാതെ സന്തോഷമാക്കാൾ എന്തൊല്ലി മറക്കണോ അപ്படிங்கிற மறக்கணும் ஆகு பண்ணனே என்னால மறக்க முடியல பெருமாள் அப்படிங்கிற நான் என்ன சொல்லுவோம், ஐயோ என்னால நினைக்க பெருமாள் நினைக்கிறதுக்கே டைம் இல்ல, அதனாலும் பிரச்சனை நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படி நம்ம வேண்டி நம்ம நான் எப்படி நான் மறப்பேன், என்னால மறக்க முடியலையே என் சொல்லி மறப்பனே. அந்த குளத்தை என் நீந்தா வாணியரே இனி எங்கு போகின்றதே கேட்கிற நம்ம நம்மதான் கேட்கிற அதாவது சந்தனமோ குங்குமம் போகியா ஒன்னும் சேர்த்து குழையிருந்தோம், குங்குமப்பூவும் ஆசன சந்தனமும் ஆசன ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அது திருமணம் சாப்பிட்டோம் திருமணம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆராதனா முடிஞ்சவங்க எனக்கு பூசிட்டு பாருங்கோ அவ்வளவு நல்லா அந்த மாதிரி ஜீவனம் ஒன்ன சேர்ந்தாலும் பெருமாள் இந்த உள்ள உட்கார்ந்து விட்டானாம், அதை குழைச்சு விட்டானாம், உன்னைக்குள்ளே குழைத்து குறைச்சிட்டா என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியுமா முதலமைச்சர் ஒன்னா குழைச்சி இழைச்சி சொப்பனாக்கா இது பண்ணுவோம் பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் அவ்வளவு என்ன சேர்ந்துக்கலாம் ரெண்டு பேரும். அதனால நிச்சு சொல்றீர்கள் அப்படி இருக்கணும், நாமளும் கர்மபத்தாரா இருக்கணும், அப்படி இருக்கிறது நம்ம ரூபமா சரியான ரூபம் அது அல்ல, அங்க எது பிரார்த்தனோ அது வாங்கிக்கணும், அதனால லீலாவதி அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி பத்மனும் பகவானுடைய ரூபத்தில் வந்திருக்கிறாங்க, ஜீவன்ல வந்திருக்கிறாங்க, அதனால அந்த ரூபமும் போகணும், பிராப்தியமும் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பிராப்தியம் அது கிடையவே கிடையாது, அங்க போய் சேர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்கேன். அப்போ இந்த ஆத்ம உண்மை தான் பிராப்தியங்கள், அதுதான் முக்கியம். அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல அவ்வளவு அழகா சொல்லி எல்லாருக்கும் வாழ்க்கை சொல்லப்பட்ட கல்யாண குழந்தைகளுக்கு அபயவாசமாவதே உணர்த்தியோ அதுதான் அவர்கள் எல்லாத்தையும் இந்த கர்த்தத்தின் பேச்சும் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த அறிவினத்துடைய சாரம் அப்படின்றத அவங்க எழுதியும் இந்த ஸ்லோகத்துல அனுகிரகத்து வெவ்வேறு ஆதாரங்கள் இருக்கு சாட்சியமாக. அந்த மாதிரி வந்தது கூட யாவதுக்கு இந்த பேச்சு சொல்லணும் அப்படின்னு அத்தனை குணத்துலதான் பார்க்கிறாங்க அப்படின்னு கூட சிந்தி அப்படி. அது மாதிரி தியானம் பண்ணா கூட சர்வோபம் பண்ண சிந்திதம் அசிந்திதம் எதை தியானிக்கணுமோ எதை தியானிக்கலையோ எல்லாமே தேயம் அத்தியாயம் இன்றைக்கு உபாசிக்கப்படுகிறது உபாசிக்கப்படாது அனைத்துமே உபபண்ணம் சர்வோபண்ணம் அனைத்தும் உபபண்ணம் அதுக்கு என்ன உபயபூதி உபயபூதினே இங்க இருக்கு. உபயபூதி உபூதியின எல்லா வஸ்துக்களும் அடைக்கிறது எல்லா வஸ்துக்களும் அடைஞ்சதே எல்லாவுக்கும் அறிஞரவே இந்த கர்த்தத்துவம் போட்டுத்துவம்லாம் இருக்கு அவரை கூட அடைஞ்சிருச்சு. அதனால பிராத்தியம் சித்தம் போடும் அதுதான் பிராத்தியம் எல்லாமே அதனால பிராத்தியம் சித்தம் இதுதான் பிராத்தியம். அதனால பிராத்தியமா இருக்கிறதுனால இதையே இதையே நம்ம எடுத்துக்கலாம். தவிர பிராப்தி சிந்தா நிஷேத கதம் அதனால இங்க போய் நீங்க பிராப்தியத்துல கர்த்தத்துவம் போத்திருத்தம் கூடாது அப்படின்னு சொல்றீங்க அது எப்படி அது எப்படி அது எப்படி அது அது சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது. எல்லாமே பிராப்தியம் தான் பிராப்தியமா இருக்கிறதுனால இது சிந்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டு சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் கேள்வி கேட்கிறார். தஸ்மா அந்த காரணத்தினால பத்ரஸ்து சிந்தாஸ்து பத்ரூபம் வருங்கோ நம்ம கற்றுத்தம் போத்திருத்தம்லாம் இருக்கே அது கூட லீலா பூஜையா இருக்கிறதுனால பிராப்தி ஓடியில இருக்கும் எது நமக்கு பிராப்தியமோ அந்த அதையும் சேர்ந்திருக்கு. அதனால அதையும் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றார் ஒரு பட்சி அதை கண்டனம் பண்ற இப்படிங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது அது தவறு இந்த மாதிரி ஆட்சேபம் பண்ணக்கூடாது. ஏன் கலுஷிதாக கலுஷிதான் பத்தன் பத்தன் இருக்கானே அவன் எப்பொழுதும் கலுஷிதான் ரொம்ப தோடத்தோடு கூடிய நானும் கர்மா படுத்தி எடுக்கிறது அதனை மாற்றிண்டு ஒரு பக்கம் இந்திரியங்கள் ஒரு பக்கம் சரீரம் ஒரு பக்கம் குணங்கள் ரஜோ குணமும் தமோ குணமும் இது படுத்தி எடுக்கிறதுனால எப்பாரு கெட்ட விஷயத்திலேயே போகுது நல்லதுல போறதே கிடையாது. அடுத்தது என்ன, அடுத்தது எதா இருக்கலாம், எது வேணும், அல்ப விஷயங்கள்லயே பற்றி போறது. அப்படிப்பட்டவன் பத்தன், அதனாலதான் இவன் பத்தன், கட்டுப்பட்டவன், கட்டுண்டவன் அர்த்தம், கட்டப்பட்டவன். அதனால அந்த பத்மனான கருஷிதன், தோஷத்தோட கூடிய பத்மன், அகம் சப்தம் யோனி, அகம் அப்படின்னு சொன்னாக்கா அகன்றத்துக்கு பத்மன் அர்த்தம் இல்லை, பத்மன்றது அர்த்தம் இல்லை, முக்கிய அர்த்தம் கிடையாது. நான் தேவதத்தன், நான் நாராயணன், அவன் வீட்டு தத்தன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம். இதெல்லாம் முக்கிய அர்த்தம் கிடையாது, கௌணார்த்தம் தான், எல்லாம் கௌணார்த்தம் தான். உண்மையிலே எது கௌணம், எது உண்மைன்னாக்கா எது உண்மைன்னு, ஏ ஆத்மா பதிலாத்மான் இருக்கு, அதுதான் முக்கிய அர்த்தம், அதுதான் முக்கிய அர்த்தமா இருக்கு. அதனால சுவாபாவிக ஆகாரம், சுவாபாவிக ஆகாரம்ன்றது அபதமாத்மாவின் லோகத்தில் நீ சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு, என்னது கர்த்தத்தம் போக்தம் அவைகள் தான், அதெல்லாம் சுவாபாவிகமான கர்மவசியமான ரூபம் அது. அதனால தோடத்தோடு கொண்ட ரூபம் அதை வந்து போய் உபாதிக்க கூடாது. அதனால அந்த அந்த அகந்தத்துக்கு அர்த்தம் இல்லை, அகந்தத்துக்கு அர்த்தமே கிடையாது. அதனால பிராஜாபத்தி அத்து வாக்கியா, பிரஜாபதி வாக்கியம் வேற வித்தியாசமாக பிரஜாபதி வாக்கியங்கள் பிரத்யாபத்தி சொல்லப்பட்டது, வேற வித்தியாசம் சேஷம். அதுல பிரஜாபதி சொல்றது ஏ ஆத்மா பிரதாத்மா சொல்லுவதெல்லாம் அதுதான் சொல்லணும், அதற்கு நான் சொல்றேன். அதனால அகருஷனக்கையா அபராத வாத்மா விக்கிரகம்ன்றது பிரஜாபதி வாக்கியத்தினால சொல்லப்பட்டது. அது எப்படிப்பட்டது, அகருஷ தசையா, கலுஷணம் இல்லை, தோஷத்தோட கூடிய தசை இல்லை, அது முக்கிய தசை. ஏன்னா சொல்லிருக்கோம் உத்தராசு ஆதி பூஜை நகராதிகளுக்கு சூத்திரதாரம் சொல்லிருக்கு. அதனால அதைதான் இங்க நம்ம சொல்லணும். அதனால கருதாக்காரம் அது கூடாது, அகருஷ ஆகாரம் அதுதான் தேவை. அதனால அகருஷத்தை செய்ய முக்தி காலத்துல மோட்ச காலத்துல நமக்கு எது கிடைக்குமோ அந்த அந்த ரூபத்தோட கூடிய கஷ்டக அப்பாவை ஜீவாத்மாவும் அனுபவிக்கணும். பாவனை ஜீவத்துல சிந்தனை அப்படிதான் சிந்திக்கணும். கழுகூடாது, பத்தலுசம் அடைய கூடாது, அது அந்த தோஷம். இந்த நீராவது இதெல்லாம் நமக்கல்ல, அது முச்சனுக்கும் நிச்சனுக்கும் பரமாத்மாவுக்கும் தான், நமக்கு கிடையாது. அதனால பிரஜாபதி வாக்கியங்களால் சொல்லப்பட்ட ஜீவாத்மாவுக்கு என்ன ரூபமோ அப்பதான் நாம வந்து அவளும் நானும் பண்ணணும், அதுதான் பிராமணிகம். கர்த்தத்துவம் போச்சுலாம் வராது அப்படிங்கிறத இந்த போகத்தினால சுருக்கி வைக்கிறேன். இப்போ சுவாமி பாருங்கோ வித்யா பேதேஷு வேத்யா கதி விஷமபியா ஞாபகத்தை சிந்தே பிராப்தியம் சர்வோ பிரபன்னம் கழுபதிக கதம் பிராப்பூத்தூத்தையும் ஏக ஆத்மன சரீரே பகவானுக்கு அப்படின்னு முதல் சூத்திரம், அகத்தொரு பட்ச சூத்திரம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஆத்மனா, இந்த ஆத்மா ஜீவாத்மாக்கான உபாசகன் அர்த்தம். உபாசகனான ஜீவனுடைய சுரூபம் கர்த்திருத்தம் போஸ்திருத்தம், அவைகளையே அருள்மாவும் பண்ணணும். கர்த்தத்த போஸ்திருத்த உடையவன் ஜீவன் உபாசகன் அப்படின்னா உபாசனம் பண்ணணும். ஏன் சரீரே பாவா சரீரத்துக்கு இந்த நம்ம உபாசிக்கிறோமே, எப்ப உபாசிப்போம், இந்த உடம்போட தான் உபாசிக்கிறோம். இந்த உடம்போட உபாசிக்கிறதுனால இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்தை போஸ்திருத்தான் நாம உபாசனம் பண்ணணும். அதான் சன்னிகிடம் பக்கத்துல இருக்கு அப்படின்றதுக்கு ஏக்கு சில பேர் சிந்தனை பண்றா இந்த மாதிரி சொல்ற அப்படின்ட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். ஏக ஆத்மன சரியே பாபா ஏகே சில பேர் ஆத்மனா இந்த ஆத்மாக்கான உபாசனம் அவனுடைய கர்த்தத்துவம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் வைத்துதான் அவர்கள் நாம பண்ணணும். ஏன் எந்த சரீரத்துக்கு உபாசனம் பண்றோமோ அந்த சரீரத்துல கர்த்தத்துவம் போத்திருக்க இருக்கே, அதனால அப்பதான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு பூரபட்சம் சொன்னான். ஏகாசன சரீரே பாபம், அதுக்கு பதில் எதிரேக்க அப்படின்னு கர்த்தத்துவம் போத்திருத்தம் அவைகள்லாம் சேர்ந்திருந்தா உபாதியம் சொல்லிய அது கவலை அது கிடையாது. ஏன் எதிர்வேகம் சந்தாக காற்றிலும் எதிர்வேகம் மேன்மை புரிந்திய ரொம்ப உகந்த விலட்சணமானது புத்தஸ்வரூபம். எது இருந்தோ எதிரேகம்னா மாறுபட்டது அர்த்தம், அதுக்கு எதிரானது சந்தாரணத்துக்கு எதிரானது முத்திருக்கை அதுதான் எதிரேகம். அது சுத்தாத்மஸ்வரூபம் அது எதிரேக்கால பாவித்தார் அதுதான் நினைக்கணும். என்ன தத்பாவம் பாவித்தார் அதாவது வாக்கியத்தில் சொல்லப்படுது என்ன அவர்கள் வாக்கியத்தின் பிராணிகள் தான் அந்த சுரூபம் தான் பலன செய்தற்கு தத்பாவ பாவித்தார் தத்துவ நியாயத்தினால எதை எதை நாம இது பண்றோமோ அந்த மாதிரி அது எதை நாமோ என்ன பண்றோமோ அதுதான் கிடைக்கும் இங்க. அதனால அதனால தத்பாவ பாவித்தார் எதை நம்ம சிந்தனை பண்றோமோ பலன செய்யல. அந்த முதலாவது வாக்கியத்தில் சொல்லப்பட்ட குணங்கள் தான் பலன் செய்து வரப்போகுது. அதனால இங்க சொல்லணும், அதனால அதுதான் அது எப்படி அப்படின்னாக்கா எவன் ஒருத்தாத்தா எப்படி பிரம்மத்தை சிந்தனை பண்ணுவானோ பிரம்மத்தை எப்படி அவன் சிந்தனை பண்ணுவானோ அந்த மாதிரி தன்னுடைய ரூபத்தையும் சிந்தனை பண்ணணும், தன்னுடைய ரூபத்தையும் இவன் சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ற விஷயத்துல நமக்கு எது ரூபமோ அதான சிந்தனை பண்ணணும். அளவுக்குள்ள மாத்தி பண்ணக்கூடாது, மாத்தி பண்ணவே கூடாது. அதுதான் தத்துவ நியாயம். இதாக்கு நோக்கே குருடோ பகுதி அதே பேச்சு பகுதி அப்படின்னு இருக்கு. அதனால அதைதான் நம்ம இங்க உபாசிக்கணும். அளவுக்கு மீதிய உபாசிக்க உடனே கூடாது அது சொல்றது. அதனால யதாவசிதமான அதாவது என்ன நம்ம பிரம்மத்தை எப்படி உபாசிப்போம், பிரம்மத்தை எப்படி உபாசிக்கணும், பிரம்மத்தை சுத்தமாக பிரம்மத்தை உபாசிக்கிறோம் அதான் அடையும் அங்க போய். அந்த மாதிரி ஆத்மாவை சுத்தமா உபாசிச்சோம்னாக்கா அப்போ அதை போய் அடைவோம், இல்லைன்னா அதை அடைய மாட்டோம். ஆகவே இதுதான் முக்கியம். தற்கொலை நியாயத்தின் சுரத்தை தான் பிரம்மத்துக்கு எப்படியோ அதுதான் நமக்கும் அதுதான் இங்கு சொல்லப்பட்டது. ஆகவே எதிரேகா சத்பாவ பாவித்தார் மசூல் படத்தில் வந்து நான்றதுனால தள்ளப்பட்டது. எதிராக சொன்னாக்கா அந்த கர்த்தத்துக்கு எதிராக மாறுபட்டு இருக்கக்கூடிய இந்த அவயவாசாரிகள் அதுதான் பாதிக்கப்பட வேண்டும். அதை தவிர்த்து வேற ஒன்றும் பாதிக்கக்கூடாது. உபலத்தை வந்து சத்தாக பாதிக்காது. அதுதான் பாதி தலைமை செய்த அதுதான் கிடைக்கிறது. பிரார்த்தனை எழுதுவோம் அதுதான் அது உபலத்தை பிரம்மத்தை எப்படி பாதிக்கிறோமோ அந்த மாதிரிதான் பிரம்மத்தை அடைவோம். அது மாதிரி ஜீவனை எப்படி பாதிக்கிறோமோ அந்த மாதிரிதான் ஜீவனை அடைவோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த அதிகாரத்தினுடைய சாரம் இந்த ஆகும். சிவதேவே வேதாந்த.